தாஜுதீன் வணக்கம். சம்பா நெல் ரகங்கள் எதுவாக இருந்தாலும் நடலாம். 6 மாதம் பயிர் இது. ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறது உண்மைதான். ஆடி மாதம் விட்டோம்னா ஆடி 1, ஆவணி 2, புரட்டாசி 3, ஐப்பசி 4, கார்த்திகை 5, மறுபடி 6. தை மாதம் பொங்கலுக்கு அறுவடைக்கு வந்துடும். அது தை மாதங்கிறது வந்து சூரியன் வந்து பூமி வந்து வெப்பத்தை நோக்கி நகர்கின்ற நாள். அதாவது 6 மாதம் மழைக்காலம், 6 மாதம் 6 மாதம் குளிர்காலம், 6 மாதம் கோடைக்காலம் அப்படி வச்சுக்கலாம். மழைக்காலங்கிறத தவிர்த்து குளிர்காலங்கிறத வச்சுக்கலாம். 6 மாதம் குளிர்காலம், 6 மாதம் கோடைக்காலம். சூரியன் வந்து வடக்கிருந்து தெற்கு நோக்கி நகர்வது ஒரு 6 மாதம். பூமியை பொறுத்தளவில் வடக்கிருந்து தெற்கு நோக்கி போவது வந்து ஒரு இது வந்து வெப்பத்தை நோக்கி சூரியனை நோக்கி வெப்பமான நாட்களை நோக்கி நகர்கின்ற ஒரு நாட்கள் வந்து தை மாதம் வரைக்கும். ஆடி மாதத்துலேருந்து தை மாதங்கிறது குளிர்ச்சியை நோக்கி பூமி நகர்கின்ற பொழுதுகள். 6 மாதம் அந்த நாட்களில் தேடி விதை விதைச்சோம்னா மிக அற்புதமாக விளைச்சல் வரும் அப்படிங்கிறதுக்காக ஆடி மாதம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழி. தை சம்பா ரகங்கள் வந்து நிறைய இருக்குது. சம்பா ரகங்களில் நீங்கள் எதை வேணாலும் தேடி பிடிச்சி பயிர் வைக்கலாம். நீண்ட கால ரகங்கள் சம்பா ரகங்கள், அது வந்து இந்த மழைக்காலங்களில் மழையை தாங்கி நின்று வளரக்கூடிய ஒரு ஆற்றலுடையது. அப்புறம் நீர் மறைய நீர் கட்டுன்னா முதல்ல வச்சிருக்கிற நீர் மறையும்படியாக மேலும் நீரை கட்டுதல் அப்படிங்கிற ஒரு பழமொழி. அதை தற்காலத்தில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க வேளாண்மையிலன்னா, அந்த நீர் காஞ்சி வளர்ந்து மண்ணில் விட்டு அத்து போன பிறகு தண்ணி வையே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து புஞ்சை நில தாவரங்களுக்கு தான், வெங்காய மாதிரி பயிர்களுக்கு தான் தண்ணி வச்சதும் மேலும் மேலும் தண்ணி வச்சுட்டே இருந்தால் வெங்காயம் அழிஞ்சு போயிடும், பூண்டு அழிஞ்சு போயிடும். எந்த பயிராக இருந்தாலும் புஞ்சை நில தாவரங்கள் தான் அழிஞ்சு போயிடும். நஞ்சை நில பயிராகிய ஒரே பயிராகிய நெல் பயிருக்கு நீரை மேலும் மேலும் கட்ட கட்ட நிறைய சிம்புகள் வெடித்து மிகப்பெரிய அளவில் குத்து குத்தாக வரும். இந்த தான் வந்து என்ன சொல்லுது, சம்பா நரி ஓட அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பயிரை எப்படி பயிர் வகை செஞ்சால் அதிகமான விளைச்சல் வரும்னு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குறுவை நண்டூரை, ஏன்னா குறுகிய காலத்தில் நடப்படுகின்ற வைக்கின்ற ஒரு பயிர், குறுகிய காலத்தில் வைக்கப்படுகின்ற ஒரு பயிர் குறுவை, சரிங்களா? அது வந்து 60-90 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு வரும். இன்னமும் 60 நாளில் விளையக்கூடிய 60ஆம் குருவை நம்மள்கிட்ட இருக்குது. பழக்கத்தில் 90 நாளில் விளையிற பூங்கார் போன்ற ரகங்கள்லாம் இருக்குது. சித்திரக்கார், குள்ளக்கார், இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. இந்த மாதிரி ரகங்கள் எல்லாம் குறுகிய காலத்தில் அறுவடைக்கு விடுறதுனால அது நெருக்கமாக நடவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குறுவை நண்டு ஊரை, நண்டு ஊர்ந்து போகின்ற அளவுக்கு மட்டுமான இடைவெளியில் அதை நட வேண்டும். சம்பா நரி ஓட, 6 மாதம் நீண்ட கால நெல் ரகங்கள், மழைக்காலத்தில் இருக்கிற நெல் ரகங்கள், ஒரு நரி உள்ள பூந்து ஓடுற அளவுக்கு இடைவெளியில் அதை நடணும். இப்போ நம்ம வழக்கத்தில் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் கூட நம்ம நடுறோம் இப்போ, சரியா? இந்த ஒற்றை நாற்று முறை அப்படிங்கிற முறையில் சம்பா பயிரை வந்து நடுறோம். அதனால் அவ்வளோ இடைவெளி இருக்கிற பயிர் வந்து எவ்வளவுக்கு அவ்வளோ நீர் கட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ செழிப்பாக நிறைய கிளைகளோட 150 கிளைகள், 200 கிளைகள் வரைக்கும் கூட சம்பா நிலங்கள் விடும். அதனால் நிறைய நீர் வச்சிங்கன்னா அது வந்து களைகளை கட்டுப்படுத்தும். மிகப்பெரிய அளவில் நீர் இருந்தால் நீரில் வந்து களைகள் அதிகமாக கிளம்பாது. அதனால் நீர் மறைய நீர் கட்டுங்கிறது பூமியில் நிறைய நீரை நிறுத்தணும். இதன் விளைவாக தான் நிலத்தில் நிறுத்துகிற நீர் மிகப்பெரும் அளவில் நீராவியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியனுடைய வெப்பத்தாலையும் பூமியினுடைய வெப்பத்தாலையும் நீர்நிலைகளில் நிறுத்துகிற நீர் வந்து சீக்கிரமாக நீர் ஆவியாகாது. நிலத்தில் ஊற்றுற தண்ணி சீக்கிரமாக ஆவியாகும் தானே? அந்த மாதிரி மிகப்பெரும் அளவில் நீரை நிறுத்துவதற்காகவே நெல்லை கண்டுபிடித்தார் நம்முடைய முன்னோர்கள். அதனால தான் மிகப்பெரும் அளவில் நீராவி போக்கு நடந்தது. அந்த நீராவி தான் வளிமண்டலத்தில் மேகமாக மாறிச்சு, அதுதான் காற்றில் சுழற்சியை ஏற்படுத்திச்சு. அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைச்சலான இடத்தை நோக்கி போய் அங்கே காற்றுகள் உருவாக்கப்பட்டன, பருவ காற்றுகள் உருவாகிட்டு. இதனால தான் பருவகால மழைகள்லாம் வந்தது. இப்போ 50-60 ஆண்டுகளாக நம்ம நிலத்துலேருந்து மிகப்பெரும் அளவில் நீரை வெளியேற்றினத்தினாலையும் பூமிக்கு அடியிலிருந்து இந்த போர்வெல்லுங்கிற நிலத்தை துளையிட்டு நீரை வெளியேற்றினாலையும் மீண்டும் நீரை சேமிக்காததுனாலையும் இப்போ நம்ம பருவ காற்றுகளை இழந்தோம், மழைகளை இழந்தோம். அதுக்கு மாற்றாக என்ன செய்யணும்னா, நஞ்சை நில தாவரமாகிய நெல்லுக்கு நீரை மேலும் மேலும், ஏன்னா அதெல்லாம் நீண்ட உயரமுடைய நெல் ரகங்கள், ஆள் உயரத்துக்கு வளரக்கூடிய நெல் ரகங்கள். இன்னும் சொல்லப்போனால் காட்டியான மாதிரி நெல்லெல்லாம் அளவிட உயரமாக வளரும், 7 அடி உயரத்துக்கு கூட போகும். அதனால் இந்த மாப்பிள சம்பா இந்த மாதிரி ரகங்கள்லாம் நல்ல உயரமான இடம் போகும். அதனால் நல்ல தாராளமான இடைவெளியில் நீர் மறைய நீர் கட்டுங்கிறது, மேலும் மேலும் நீரை வரப்பு உயர அப்படிங்கிற சொல்லே வந்து நீரை கட்டுவதற்காகவே வரப்பு உயரங்கிற சொல் வந்தது. இதனால தான் வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும்ங்கிற சொல் வந்தது. இப்படி தான் கடலுக்குள்ளே இருந்து பூமியை, நிலத்தை தமிழர்கள் நிலத்தை விரிவுபடுத்தினார்கள். ஒரு பூசணிக்காய் காம்பு வழியாக தண்ணி போய் எப்படி பூசணிக்காய் பெருசாக போகுதோ அது மாதிரி மருதநிலத்தின் வழியாக உள்புகுந்த நீரே பூமியின் வெப்பத்தை தணிவித்தது. பூமியில் உள்ளிருந்து வருகின்ற வெப்பத்தை தணிவித்தது, பூமியை குளிர்ச்சி அடைய செய்தது, அதில் வந்து உயிர்கள் உயிர் வாழ்கின்ற சூழலை உருவாக்குச்சு. இதற்காகத்தான் பருவமழைகளே உண்டு பண்ணப்பட்டது. நெல்லுங்கிற தாவரமே கையில் எடுத்து நீரை நிறுத்துவதற்காக அதையே உணவுப் பொருளாக மாற்றி நம்முடைய முன்னோர்கள் நெல்லை கையில் எடுத்து அதை பயிர் செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால் நீர்மறைய நீர்கட்டுங்கிற சொல்லு, நீரை மேலும் மேலும் கட்டி வரப்பு உயர வரப்பு மட்டத்திற்கு நீரை கட்ட வேண்டும் என்ற சொல்லை என்ற பொருளில் குறிக்கிறது. புஞ்சை தாவரங்களுக்கு மாதிரி வெங்காயத்தில் தண்ணி வச்சோம்னா அந்த தண்ணி காஞ்ச பிறகு தான் வெங்காயத்துக்கு தண்ணி வைக்கணும், இல்லாட்டா வெங்காயம் அழுகி போயிடும். இது புஞ்சை தாவரங்களுக்கு தான் பொருந்துமே தவிர நஞ்சை தாவரம் ஆகிய நெல்லுக்கு கிடையாது. நெல்லுக்கு பயிருக்கு நீர் மறைய நீர் கட்டுவது என்பது மேலும் மேலும் பெய்கின்ற பருவமழையை மீண்டும் மீண்டும் நிலத்திலேயே நிறுத்தி அதை பாதுகாத்து வை என்ற பொருளிலே இந்த நீர் மறைய நீர் கட்டு என்ற சொல்லை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நன்றி தாஜுதீன், நன்றி.